கம்பெனியில் சாபம் என்கிற இந்த தலைப்பை எடுத்து நான் பேசுகிற பொழுதும் எனக்கு உண்மையாகவே இந்த தலைப்பை கொடுக்கிற பொழுதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளாக ஒரு அச்சம் வந்துவிடும். இதுக்கு நேரடியா ஏதாவது புத்தகம் கிடைக்காதா, இன்னும் மாணவ பருவத்திலிருந்து வரல அப்படின்றதெல்லாம் நேரடியா ஆன்சர் கிடைச்சிடாதான்னு தேடுற புத்தி தான் இருக்கு. புக் ஒண்ணு கிடைச்சிடாதா, கம்பெனியில் சாபம்னு யாராவது ஒருத்தர் எழுதியிருக்க மாட்டாங்களா, நல்ல வேலை யாரும் எழுதல அப்படின்னு என்னுடைய சிற்றறிவுக்கு நானே சொல்லுகிறேன். அந்த நினைப்போடு கம்பெனியில் சாபம் இதுவரை யாரும் புத்தகமாக இல்லை, கட்டுரைகளாக இருக்கலாம். ஆக இந்த கம்பெனியில் சாபத்தை இன்று என் வரமாக கொள்ளுகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னொரு வகையில ஒரு சிறப்பு. நான் எங்கள் ஊர்ல ஒரு 200 பட்டிமன்றங்களுக்கு மேல பேசியிருப்பேன், எங்க அப்பா அம்மா எட்டி கூட பார்த்திருக்க மாட்டேன். நம்ம பையன் தானே, நம்ம பையன் தானே, என்ன பேசிட போறான், வழக்கமா பேசுற மாதிரிதான் என்று இருந்துவிட்ட என் தாய் தந்தையர் இதுவரை நான் பேசிய எந்த மேடையும் கேட்டிராத என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய் மாமன் அவர்கள் எல்லாம் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் பேசுவது கேட்கிற தன்மையில் அவர்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல மனதையும் கொடுத்திருக்கிற அந்த உலகெல்லாம் உணர்ந்தவனை, உலகம் யாவையும் நின்றும் இன்றும் காத்து கொண்டிருப்பவனை பேரொளியை வணங்கி என்னுடைய உரைக்குள் நுழைகிறேன். கம்பனில் சாபம் மூன்று எழுத்தில் முழு காப்பியம். கம்பனுடைய சாபங்கள் அல்லது காப்பியத்தில் பொதுவாக சாபங்கள் ஏன் சாபங்களாக அல்லது ஏன் சாபங்கள் எதற்காக ஒரு காப்பியத்தில் எடுத்து கையாளப்பட வேண்டும்? ஒரு காப்பி ராமாயணம், ராமனுடைய பிறப்பு, ராமனுடைய கதையை பேசுகிற ஒரு காப்பியத்தில் ஏன் சாபங்கள் குறுக்காக வர வேண்டும்? சாபங்கள் இல்லாமல் ஒரு காப்பியத்தை படைக்க முடியாதா? படைத்திருக்கலாமே. நம்ம எத்தனையோ காதல் கதை பார்க்கிறோம், எவ்வளோ ஒரு குடும்ப கதை பார்க்கிறோம், அதெல்லாம் சாபம் இருந்த மாதிரி தெரியலையே. ஏன் இப்ப ராமாயணத்துல மட்டும் இல்ல சிலப்பதிகாரத்தில் சாபம் இருக்கிறது, மகாபாரதத்தில் சாபம் இருக்கிறது, ஏன் காப்பியங்களிலே சாபங்கள் வருகிறது? அதாவது நம்ம எப்பயுமே கொஞ்சம் ட்விஸ்ட் எதிர்பார்ப்போம், லாஜிக்கல் கனெக்டிவிட்டி எதிர்பார்ப்போம். சார் திரைக்கதை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி அந்த திரைக்கதை ஒரு காப்பியத்தை படிக்கிற பொழுது உங்களுக்கு நீங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை வைக்கும் போது கம்பன் கரெக்டா தான் எல்லாத்தையும் பண்ணுங்க. அந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கேட்கறீங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நாமாகவே நினைத்துக் கொள்ளுகிறோம், நாம் அறிவாளிகளாக மாறிக்கொண்டே வருகிறோம். காடுல தண்டகவனத்தில் வாளிக்கு கீழ்ப்படியாதவர்களே கிடையாது. ராம் வாளி அவ்வளவு வலிமை வாய்ந்தவன், ராவணனையே வாளியில் கட்டி இழுத்துக் கொண்டு போனவன் என்று வாளி அவ்வளவு உயர்த்தி பேசிட்டு சுக்ரீவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்தை உருவாக்கணும்னா கம்பனோ இல்ல காப்பிய வான்மீகியோ எங்க போவாரு? அப்ப வாளிக்கு ஒரு சாபத்தை ஏற்படுத்தணும். சரி, புண்ணியமே உருவாக நிற்கிற ராமன், தர்மமே உருவாக நிற்கிற ராமன், இவனை காட்டு கணக்கணும் அப்படின்னா தசரதனுக்கு ஒரு சாபம் வேணும். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒருவேளை ராவணன் வந்த வேகத்துல சீதையை கொண்டு போன மாதிரி சீதையை கொண்டு போய் அடுத்த நாளே அவனுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டிருந்தான் என்றால் ராமனுக்கு அங்க என்ன வேலை, இல்ல ராமாயணத்துக்கு என்ன வேலை இருந்திருக்க முடியும்? அப்ப ராமனே நாங்க சொல்லுவோம் 144 அப்படின்னு. இப்ப நிறைய பேருக்கு அந்த செக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, சிஆர்பிசில தடையாணை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 144 சில சாபங்கள் இருக்கு, நீ இந்த இடத்துக்கு போவாத. யாருக்கு? வாளிக்கு. நீ இதை செய்யாத, யூ ஆர் ரெஸ்ட்ரெயின்ட் ஃப்ரம் டூயிங் திஸ். யாருக்கு? ராவணனுக்கு. அவளை தொட்ட கதை முடிஞ்சது, தொட்ட செத்த அப்படின்னு. நான் ரொம்ப எல்லாருக்குமே புரியுற மாதிரியான ஒரு சின்ன மொழியில் நான் பேசிக்கிறேன், மாணவன் தானே, மன்னித்தருள்கள். அப்படி சில சாபங்கள் வரையறுக்கப்பட்டு ரெஸ்ட்ரெயினிங் ஆர்டர்ஸா மட்டும் இருக்கு. சில சாபங்கள் தசரதன் அவன் யார், இதுல சில நமக்கு நிறைய குழப்பங்கள் வருது இந்த சாபங்களை படிக்க படிக்க. சில நேரங்கள்ல இது விதிவசத்தால் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம், சில நேரங்கள்ல இந்த சாபம் கொடுத்தது யாருன்னு தெரியாம இருக்குது. சில சாபங்கள் இந்த காப்பியத்தை ஆராய்கிற பொழுது சில சாபங்கள் யாரு, இப்ப நான் சட்டத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இல்ல நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கிறோம், கொடையா, இப்ப இந்த இடத்தை நான் ஒருவருக்கு கொடையாக கொடுக்கிறேன் என்றால் கொடை கொடுப்பவன் தான் கொடை பெறுபவர் XYZ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொடை கொடுக்கிறப்ப நானும் இருக்கணும், XYZ பெறுகிறவரும் இருக்கணும், இட் ஷுட் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. எ கிஃப்ட் இஸ் கம்ப்ளீட்டட் வென் இட் இஸ் அக்செப்டட். கொடை எப்போது முழுமை பெறுகிறது என்றால் டோனார் டோனி அண்ட் டோனி ஷுட் அக்செப்ட் இட். அப்ப சாபம் யார் கொடுக்கறாங்க யார் பெறுகிறார்கள் அவர்கள் அதை வரை ஏத்துக்கிட்டு இருக்கணும். இத்தனையும் இருக்கு. ஆனா என்ன பாருங்க, நான் சொன்ன உதாரணம் கிஃப்ட், ஆனா அதை பொருத்தி பாக்குறது சாபத்தோட. என்னடா சாபம் இதுன்றீங்க நீங்க இல்லையா? அப்படியாக நாம் இந்த காப்பியத்தினுடைய ஓட்டத்திற்கு, காப்பியத்தினுடைய ஒரு காப்பியத்தினுடைய போக்கிற்கு நாம் அறிவாளித்தனமாக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உள்ளீடாக பதில் வைத்து டேர்னிங் பாயிண்ட், ட்விஸ்டிங் பாயிண்ட் என்பதாக இருக்கிற இந்த முடிச்சுகளை தான் நாம் சாபம் என்று ஆராய இருக்கிறோம். காப்பியத்தினுடைய முழுமையை ஆராய்கிற பொழுது எட்டுக்கு மேற்பட்ட சாபங்கள் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நாம் ஒரு ஏழு சாபத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இந்தந்த சாபங்கள் தான் காப்பிய ஓட்டத்திற்கு, காப்பியத்தினுடைய முழுமைக்கு எப்படி பயன்பட்டு இருக்கின்றன என்பதை விளக்கி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இது என்னன்னா, எதுக்காக காலங்காலமா நம்ம கம்பராமாயணத்தை படிச்சுட்டு வரோம்? இப்ப நான் படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். எனக்கு கொஞ்சமாவது இன்னும் ஒரு திருமணம் கூட ஆகாத வாலிபன். அப்படி நான் படிக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு என்டைசிங் ஃபேக்டர் அப்படின்னா அதை ஈர்க்கக்கூடிய சக்தி எதுவாவது இருக்கும். கம்பனதான் இல்லாமையா? கம்பனை படித்து பார்த்தால் நகைச்சுவைக்கு குறைவு இருக்காது, காதலுக்கு பஞ்சம் இருக்காது, காமத்திற்கு பஞ்சம் இருக்காது, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இல்ல நான் இப்ப எடுத்து படித்தோடனே நான் வந்து கமலாசங்கரனுடைய புத்தகம் கையில் கிடைத்தது. நம்ம இடை வர்ணனை அப்படின்னு நடுவில் ஒரு தலைப்பு, முதல் இதை படிப்போம். எதா இருந்தாலும் ஒரு இப்போ ஒரு இதுவும் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனால இடைவர்ணனை. ஏன்னா கம்பனை எதற்காக படிக்கிறோம்? ஒரு சின்ன விஷயத்தோட நான் தொடங்கி உள்ள போயிடுறேன். வசையில் ஐயன் என்று ராமனை அறிமுகப்படுத்தியவன் மருங்கில் நங்கை என்று சொல்லுகிறான். இவளுக்கு இடை இல்லை. ராமனை குற்றமற்றவன் என்று தீர்மானித்த பிறகு கூட வருகிற சீதையை அறிமுகப்படுத்த வேண்டும். அவளுக்கு எது இல்லை? பார்த்தா எல்லாமே இருக்கு, கடைசியில இடைதான் இல்லை. மருங்கில் நங்கை வசையில் ஐயன் போட்டாச்சு. நான் படிக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டு நான் சாபத்துக்கு வந்துடுறேன். இன்னும் ஒரே இந்த இதே இடையை பள்ளியல் நெறியில் பார்க்கும் பரம்பொருள் என்ன யாருக்கும் இல்லை உண்டென நின்ற இடையினுக்கு இடுக்கன் செய்தார் என்று சீதைக்கு ஆபரணம் பூட்டுகிற பொழுது இடையாபரணத்தோடு நிற்கிற தோழிமார்கள் எல்லாம் இல்லை நாங்கள் பூட்டியே தீர்வோம் என்று நிற்கிறார்களாம். அதை பூட்டுறதுக்கு இடத்த காணும். அப்படி இடைவர்ணனை கூட மிக நகைச்சுவையாக சொல்லுகிற கம்பன் சாபத்தை மட்டும் விட்டா வைத்திருப்பான். அதாவது சில நேரங்களில் சாபம் எப்படி இருக்கிறது என்றால் நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படி. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆல என்று அவனுக்கு சாபம் என்று அவனுக்கு கட்டளை இடுகிற கைகேயி பூழிவெண் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். என்ன மாதிரியான காணகம் கைகேயி காட்டுகிறாள்? பூழி வெண்காணம், வெம்மையுடைய புழுதி படிந்த கனகத்திற்கு போய் என்று ராமனை சொன்னால் விடை பெறுகிற பொழுது ராமன் சொல்லுகிறான், மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ என்று சொல்லிவிட்டு மின்னொளிர் கனகம் இன்றே போகின்றேன். தாய் சொன்னப்ப புழுதி படிந்த வெண்காணத்திற்கு போய் என்று சொன்னவள், இவன் போகிற பொழுது அந்த கனகம் மின்னொளிர் கனகமாக மாறிவிடுகிறது. ஆக சாபங்களை கூட வரங்களாக பார்க்கக்கூடிய வல்லமை இந்த காப்பிய தலைவனுக்கு இருக்கிறது. ஆனால் இது சாபம் கிடையாது, இது சாபத்திற்கான ஒரு குறியீடு அவ்வளவுதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்குது என்பதை நாம் ஆராய போகிறோம். நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமே ஏதோ ஒரு காரண தொடர்பு இருக்கிறது. There is a equal and opposite, that every action is a equal and opposite reaction என்கிற நியூட்டன் விதிப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தோமே ஆனால் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமே ஏதோ ஒரு காரணம் பின்தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கிறோம், நம்முடைய முதல் சாபமாக மிக அழகான சாபமாக வருவது அகலிகையினுடைய சாபம். இதுக்கே தனியா பேசலாம், அகலிகை சாபத்தை பத்தியே தனியாக பேசலாம். சரம் தரும் சாபம் அல்லாமல் தடுப்பரும் சாபம் வல்ல வரம் தரும் முனிவன் எய்த வருதலும் வெறுவி மாய நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி பூண்டால் நின்றனல் புரந்தரன் நடுங்கந்து பூசையாய் போயின. சாபம் என்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அல்லது சாபம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, அதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இரண்டு அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று கர்ஸ் என்று ஐயா சொல்லுகிற சாபம் என்கிற தமிழ் சொல்லினுடைய பொருள். இன்னொன்று அம்பு. அதுதான் சரம் தரும் சாபம் அல்லாமல், அதாவது பாய்கிற அம்பாக இல்லாமல். யாரு? கௌதம முனிவனுடைய வார்த்தை சொல்ல வருகிறார்கள். சரம் தரும் சாபம் அல்லாமல் தடுப்பரும் சாபம் வல்ல, வரம் தரும் முனிவன் எய்த வருதலும் வெறுதி மாயா நிரந்தரம். இந்த உலகத்தில் எது நிரந்தரமாக இருக்கிறது? மாயை மட்டுமே நிரந்தரமாக இருக்கிறது. அப்படி மாயா நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும்பழி பூண்டால் நின்றனர். யாரு? இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்துடுச்சு அகலிகைக்கு, அந்த நிகழ்வை மணக்கன் முன்பாக கொண்டு வருகிறீர்கள் நீங்கள். முனிவன் வந்துட்டான். வந்த உடனே என்ன நடக்குது? அவன் முனிவனை பத்தி டிஸ்கிரைப். இவர் கம்பராமாயணத்தை படிக்கிற பொழுது நீங்க வந்து காப்பியத்தை படிக்கிறதா நினைச்சிக்கவே கூடாது. அது கையில ஒரு ஹேண்டி கேமரா வச்சு கம்பர் கூட ஒருத்தர் போயிட்டே இருப்பார், அவர் படம் பிடிச்சிட்டே இருப்பார், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது இன்ஸ்டன்ட் ப்ரொஜெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி சரம் தரும் சாபம் அல்லாமல், வரம் தரும் அரும் சாபம் வல்ல, முனிவனும் எய்த வருதலும் வெறுதி மாயா நிரந்தரம் நிற்கும் நெடும் பழி பூண்டனல் நின்றனல் புரந்தரன் நடுங்கு அங்கோர் பூசையாய் எய்தினன். இவன் நின்னுட்டான், அவன் போயிட்டான். அப்ப நின்னவ யாரு? அகலிகை. இதுல பாருங்க, தப்பு பண்ணவ ஓடிடுவான். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், வீட்டுக்கு திருட வந்தவன் செவ்வரேகிரி குச்சி ஓடிடுவான். யாரும் தப்பு பண்ணாம இருந்தாங்க பாருங்க, அதாவது தப்புக்கு உடந்தையா எப்பயாவது கடைசி நேரத்துல அவன் மாட்டிப்பான். என்ன பண்ண? ஏன்னா பிளான்ட் வெர்ஷன் கிடையாது இது. அவனுக்கு அந்த ஸ்கீம் ஆஃப் ஆக்ஷன்ல, அந்த மொத்த செயல்பாட்டுல அவனுக்கான பங்கு என்னன்னே தெரியாது. கடைசி நேரத்துல பாஸ் நம்மளா ஒன்னா தானே சேர்ந்து செஞ்சோம், என்னது அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைக்காட்சி நகைச்சுவை இது. அப்படி என்னவென்பதே தெரியாமல் அகலிகை அகப்பட்டு கொண்டால் அதனால் அவள் இருந்தனல் பூனையா மாறினவன் போயிட்டான். ஆனா முதல் சாபம் பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு தான் கொடுப்பாரு. அவள் என்னென்ன கொடுக்கிறார்? ஆயிரம் மாதற்குள்ள அறிகுறி உண்டாகின்ற ஏயினன் அவையெல்லாம் வந்து இயந்தது இமைப்பின் முன்னம். அதாவது கிருதயுகத்திலே வருகிற சாபங்கள் அந்த நொடியே நடக்குமா? கலியுகத்தில் நடக்கிற சாபம் ஒரு யுகம் ஆகுன்றாங்க. இப்ப நீங்க சபிச்சு போனீங்கன்னா இன்னொரு யுகத்துல ஏதாவது நல்ல ஆட்சி கிடைக்கலாம். நான் பொதுவா பேசுறேன். அப்படியாக ஆகவே இமைப்பின் முன்னம் அது நிகழ்ந்தது. என்ன ஆட்சி? இதுல ரெண்டு வரி நமக்கு மிக முக்கியமான விஷயம். ஆயிரம் மாதற்குள்ள அறிகிறி உண்டாக என்று இந்திரனை பார்த்து அவன் சாபம் இடுகிறான். இதுவரை வால்மீகத்திலே இந்த வரி கிடையாது, இந்த சாபம் கிடையாது. இதுவரை வேறு எந்த பரிபாடலிலோ கலித்தொகையிலோ இந்த மாதிரியான சாபத்திற்கான சாட்சி உரைநடையோ செய்யுளோ கிடையாது. ஆயிரம் மாதற்குள்ள அறிகுறி உண்டாகுக என்று கம்பன் தன்னிச்சையாக இவனுக்கு அதிகப்படியான சாபம் கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக கம்பனிட்ட சாபம் இது. காப்பியத்திலே கம்பனிட்ட சாபம் இது. என்ன? நீங்க வான்மீகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு கொடுக்கிற சாபம் வேறு, ஆண்மை பறிப்போகட்டும் அப்படின்னு சொல்லுவார். அவர் நம்மளுடைய பரிபாடல் கலித்தொகையில் பார்த்தால் கூட வருகிற வரிகளை பார்த்தால் அவன் ஒரு பூசையாயினன் ஆயிரம் கண்ணுடையான் என்றுதான். இதுல என்னன்னா ஆயிரம் கண் வாய்க்க பெறுகிறவனாக அவனுக்கு அந்த ஆயிரம் குறி வந்து ஆயிரம் கண்ணாக மாறிவிடுகிற செய்யுள் இதில் உண்டு. ஆனால் முதல்ல என்னவா ஆச்சு? இன்னைக்கு நாம் பேசுறோம் செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு, இன்னைக்கு பாலியல் வன்முறைக்கு, கொடுமைக்கெல்லாம் என்ன மாதிரியான குற்றங்கள் கொடுக்கலாம், என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் என்று பேசுகிற காலத்தில் கம்பன் யோசித்து பார்த்திருக்கிறான். பார்த்தா இவன் அது அடுத்த செய்யுள்ள சொல்றார் அவரு, எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த. எதுக்காக இப்படிப்பட்ட சாபம் கொடுத்தான் தெரியுமா கௌதமன்? எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புள்ளிய பழியினோடு. பார்க்கிறவன் அவனை பார்த்து என்னடா இவன் உடம்பு முழுக்க ஒரே குழியா இருக்கு, நீ என்ன தப்பு பண்ணா? பார்க்கிறவளா கேட்கணும், அவன் மனசு உள்ள குத்தும். இதுதான் இது வால்மீகிக்கு தோணல. ஏன்னா அவன் இந்திரன், நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். வால்மீகிக்கு தோணலை, அவன் இந்திரன். ஆனால் கம்பன் தன்முனைப்பாக தானே முன்வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கசையடி கொடுக்கிறார். இட்ட சாபங்களிலே வலிமையான சாபம் உனக்கு இந்த அதாவது இது தர்மம் என்று ஒரு சின்ன புத்தகம், 42 பக்கம் தான் கொண்ட புத்தகம், சின்மயானந்தா பப்ளிகேஷன் வந்துருக்கு. அதுல தர்மம் அப்படின்னா என்னன்னு அதுல கொடுப்பான். எது அதுவாக இருப்பதற்கு ஒரு தன்மை தேவைப்படுகிறதோ அந்த தன்மை இல்லாமல் போனால் அது அந்த தர்மத்தை மீறியது. ஒரு சின்ன உதாரணம், தண்ணி தண்ணி தண்ணீர் நீர் அப்படின்னா அது நீர்மை தன்மையோடு இருக்கணும். ஒருவேளை நீர்மை தன்மை இல்லைன்னா தண்ணிக்கு தர்மம் கிடையாது. அப்ப இங்க தர்மம் மீறியது யார்? இந்திரன் உயர்ந்த பதவியிலே இருப்பவன், அவனுக்குரிய தர்மம் அவன் ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்வதும் காப்பாற்றுவதும் ஒழுக்க மேன்மையுடன் செயல்படுவதும். ஒழுக்கத்தை மீறினான், அதர்மமாக செய்தான், அவனுக்கு தண்டனை தயாராக இருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படின்னு கேட்கிறோம், டிசைர் மேனேஜ்மெண்ட் சரி கிடையாதுன்னு சொல்றோம். ஆசை மேலாண்மை, இன்னைக்கு நம்மளும் அதில் தான் இருக்கும். ஆசை மேலாண்மை சரியில்லை என்றால் பழி வந்து சேரும் என்பதற்கு கம்பன் காட்டிய மிக சிறந்த உதாரணம் இந்திரன். இந்திரனுக்கான சாபம் முடிவடையில, நான் இங்க நிறுத்திட்டு அகலிகைக்கான சாபம் போறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம நிறுத்தி ஒன்னா இப்ப ரெண்டு பேரும் குற்றவாளியா நிற்கிறாங்க. அவன் போயிட்டாலும் நம்மளுடைய காப்பியத்துல இங்க அகலிகையும் மற்றும் இந்திரனையும் நாம் குற்றவாளியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாகிவிட்டது. அகலிகைக்கான சாபம், மெல்லியாலை நோக்கி விலைமகள் அணைய நீயும் கல்லியல் ஆதி என்றான். விலைமகள் அணைய நீயும் கல்லியல் ஆதி என்றான். அநியாயமா இல்ல? ஒரு கௌதமன் முனிவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஐயா ஒரு பேராசிரியர் இதே அரங்கத்தில் பேசுகிற பொழுது சொன்னார், என்ன கேட்டால் இந்திரனுக்கு வழங்கிய தண்டனையை விட இவளுக்கு வழங்கிய தண்டனை மிக அதிகம். அவளை உயிரற்று போய் கல்லாக மாறுகிற தண்டனையை கொடுத்து விட்டால், அவனாவது உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறான், இவளுக்கு உயிரற்ற நிலைப்பு தன்மையான கல்லை வழங்கிவிட்டார் என்று அதிகப்படியான குற்றம் நம்ம பார்க்கிறோம். அது ரெண்டத்தையும் கம்பேர், வான்மீகியில் எப்படி இருந்தது என்றால் அகலிகை தெரிந்து தவறிழைத்தவளாக இருப்பாள். அவளுடைய சம்மதத்தோடு அவளுக்கு கர்வம் வரும், தன்னை தேடி இந்திரனே வந்திருக்கிறான் என்கிற கர்வம் வரும். ஆனால் மறந்து கூட கம்பன் அப்படி ஒரு விஷயத்தை இதில் பதிவு செய்யவில்லை என்பதற்கு ராமன் சொல்லுவான். ராமன் சொல்லுகிற இரண்டு விஷயங்களை இங்கே பார்க்கிறோம். நாம் இந்த சாபம் அவளுக்கு வந்த உடனே அகலிகை என்ன பண்றா, பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர் கடனே என்பர் அழல் தரும் கடவுள் அண்ணாய் முடிவதற்கு அருளுக. யா பிழை பொறுப்பது பெரியவர்களுக்கு உரியது, நான் பிழை செய்தவளாக இருந்தாலும் அழல் தரும் கடவுள் அண்ணாய் இந்த பிழை பொறுப்பது தீர்வதற்கு எனக்கு ஒரு வழி காட்டுக என்று கௌதம முனிவனை வணங்குகிறாள். அவன் உடனே கழல் துகள் கதுவ தழைத்து வண்டிமிரும் தன்தார் தசரதராமன். வரி வரியா படிச்சோம்னா ராமாயணத்துல ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரிந்து தேவையில்லாமல் கம்பன் போட்டே இருக்க மாட்டான். இது எப்ப நடக்குது? தண்டகவனத்தில். அதுவரை ராமன் சீதை கேள்வனாக மாறவில்லை, அதனால்தான் போடுகிறான் தசரத ராமன். தழைத்து வண்டிமிரும் தந்தார் தசரத ராமன் என்பான். இந்த இந்த இந்த அகலிகை படலத்தை எடுத்துட்டு போய் நாளைக்கு வேற ஒரு கிஷ்கிந்தா காண்டத்தை தாண்டி கூட வைத்து இருக்கலாம் இந்த அகலிகை படலத்தை. ஆனால் இதை எங்கே வைக்கிறோம் என்பதை பொறுத்து வார்த்தைகளை தேர்ந்து கையாளுகிற பாங்கை கம்பனிடத்திலே பார்க்கிறோம். தசரத ராமன் என்பான் கடல் துகள் கதுவ இந்த கல்லூரு தவிர்த்தி. இதற்கான நிவர்த்தியும் சொல்லியாச்சு. தசரத ராமனுடைய கால் பட உன்னுடைய பெண் ஊரு இந்த கல்லூரு மறைந்து நீ பழைய உருவத்தை பெறுவாய். சரி, இவள் தூய்மையானவள்னு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணுமே. காலங்காலமா உழைக்கிறோம் நம்ம, கடைசியில ஜானகி கொடுத்த மாதிரி பத்மஸ்ரீ பட்டம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பஸ் டிக்கெட் மாதிரி சின்னதா வருது, என்ன பண்றது? யாராவது உனக்கு கொடுத்தாவணுமே, கௌரவப்படுத்தி ஆகணும். அப்படி பத்மஸ்ரீ பட்டங்கள் போஸ்துமஸ் ஒண்ணு உண்டு, காலம் கடந்த பிறகு, காலமான பிறகு சிலருக்கெல்லாம் பரிசு, சிலருக்கு விருது கொடுக்கிறார்கள். நாம் பாரதியிலிருந்து, மகாத்மாவிலிருந்து, இன்னும் பெரிய பெரிய தமிழறிஞர்களிலிருந்து நாம் செய்கிற மாபெரும் குற்றம் என்றால் என்னவென்றால் அவள் இருக்கும் போது கௌரவிக்கிறது கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கிற பொழுதே அவன் அந்த ராமன், அதுதான் அதாவது ராமாயணத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அவன் சொல்றான் இது இது நடந்துடுது. அவ கால் துகள் பட்டவுடன் வந்து இவள் பெண்ணாக மாறி விடுகிறாள். விஸ்வாமித்திரன் இருந்து சொல்லுகிறான், மை வண்ண அரக்கி போரின் மழை வண்ண மழை வண்ண தன்னலே கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த வரிய பத்தி நான் ஒரு பத்து நிமிஷம் நான் பேசுறேன் தனியா. இப்ப ராமன் கொடுக்கிற சர்டிபிகேட் மட்டும் சொல்லிடுறேன். நெஞ்சினால் நெஞ்சினால் பிழையிலாலை நீ அழைத்திடுக. ராமன் சொல்லுகிற சர்டிபிகேட் ஐயாக்கு, இன்னைக்கு நாம் கொடுத்த தமிழ் நிதி விருது மாதிரி ராமன் அகலிகையை வச்சுக்கிட்டு விருது கொடுக்கறான். நெஞ்சினால் பிழையிலாலை நீ அழைத்திடுக. இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அதாவது என்னன்னா, நாங்க நிறைய நீதிமன்றத்திலிருந்து வர்றதுனால சொல்றேன், நாங்க வெறும் ஆர்டர் தான் போடுவோம். அதாவது ரெண்டு பேரும் போய் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறோம்னு வச்சுங்க, இட் இஸ் நான் எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர். ரெண்டு பேரும் வெளியில போய் நான் அதெல்லாம் முடியாது, கோர்ட் ஆர்டர் போட்டா நான் கேட்கணுமா, நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பிரிஞ்சுக்கிட பல பேரை பார்த்துருக்கோம். அப்படி நாங்க போடுற ஆர்டர்லாம் பேப்பர் டைகர், ஆனால் ராமன் போடுகிற ஆர்டர் இல்லது அன்பு கட்டளை. இதோட நிறுத்தில ராமன் அடுத்தது சொல்றான், அணங்கினை அவன் கை ஈந்து சோலை நோக்கி மிதிலை நடந்தன. அவளை அழைத்திடுகான்னு சொல்லி விட்டுட்டு ஐயா ரெண்டு பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தானா, ராம காப்பியத்துக்கு அழகு எது? அணங்கினை அவன் கை ஈந்து அவ கையில ஒப்படைச்சிட்டு ஐயா நீ இவள் பிழையில்லாதவள், இவளை அழைத்திடுக, இவள் கல்லூரு மாறியது, இவள் பிழையில்லாதவள் என்று சர்டிஃபை பண்ணி ரெண்டு பேரையும் வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் நாங்க சொல்லுவோம், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் மேட்ரிமோனியல் ரைட்ஸ் என்று அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு ராமன் போறார். வான்மீகத்தில் சொன்ன அகலிகை எப்படிப்பட்டவள், தெரிந்து வந்திருப்பவன் இந்திரன் என்கிற மமதையோடு, தன்னுடைய அழகில் மயங்கியவன் என்கிற மமதையோடு இருந்தவள். கம்பன் மறந்து கூட அவளுக்கு அப்படி சொல்லவில்லை. வான்மீகத்தில் சொன்ன சாபம் வெறும் அவனுக்கு ஆண்மை பறி போகட்டும் என்பதாக இருந்தது. கம்பன் அப்படி இல்லை, உனக்கு 1000 பெண்களுக்குரிய அறிகுறி தோன்றுக என்று சாபத்தை வலிந்து கூறினான். அதனால் இதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒன்று தெரிகிறது, அங்கே இருந்த வான்மீகத்தில் இருந்த அகலிகை எப்படி என்றால் மனதால் தீங்கிழைத்தவள், இன்டெண்டட் அஃபண்டர் என்று சொல்லுவோம், மனதால் தீங்கிழைத்தவளாக இருந்தால். ஆனால் இங்க பார்க்கும் போது இன்னசென்ட் விக்டிம், அவள் ஒரு ஒன்றும் அறியாத ஒரு பாவத்தினுடைய விளிம்பிலே நின்று செய்வதறியாது விடை. இது இன்னொன்னு பார்க்கிறோம், இவளாவது போய் உடனே கௌதம முனிவனுடைய திருவடியிலே வணங்கி எனக்கு என்னன்னு மாறுங்கன்னு, என் கல்லூரு மாறுவதற்கு சாவி கொடுங்கன்னு கேட்டான். என்னை பூட்டி வைத்து விட்டீர்கள், அதற்கான திறவுகோல் வேண்டும் இல்லையா, அந்த திறவுகோல் எதுன்னு உடனே கேட்டார். இந்திரன் பெரிய ஆள் இல்லையா, அவருக்கு உடனே சாபம் கொடுத்த உடனே யார் யாரெல்லாம் சப்போர்ட் வராங்க பாருங்க, நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து அலையன்ஸ் சரியா இருக்கணும் உங்களுக்கு. இந்திரனை கண்ட அமரர்கள் பிரம்மன் முன்னே வந்து கோதமனை வேண்ட, பிரம்மனுடைய தலைமையிலே வராங்க இவங்கெல்லாம், தேவர்கள்லாம் வந்து கோதமனை வேண்ட, மற்றவை தவிர்த்து மாறா சிந்தையின் முனிவு தீர்ந்து, கோதமனுடைய முனிவு தீர்ந்து சிறந்த 1000 கண்ணாக தம் உலகு புக்கார். அந்த அறிகுறி எல்லாம் மாறி 1000 குறி என்பது 1000 கண்ணாக மாறுவதாக முனிவு தீர்ந்த முனிவன் வரத்தை மாற்றுகிறான். அதாவது இப்ப வந்து டெத் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுக்கிறோம் நம்ம மரண தண்டனை, அதை குறைத்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கிற தண்டனையாக மாற்றியதை போல இவங்க என்ன பண்ணாங்க, இப்ப இவனுக்கு 1000 குறியை மாற்றி 1000 கண்ணா மாறிடுச்சு. இதுல பாருங்க, புத்திசாலியா இருந்தா அண்ணா பிறந்தவா அன்னைக்கு வெளில வந்துடலாம், நான் சொன்ன லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்பட்டவங்க இப்படிதான். இந்திரன் என்ன பண்ணா அப்படின்னா, 1000 கண்ணாக மாறிய உடனே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்ணாயிரம் பேரை வைக்க ஆரம்பிச்சுட்டோம், சிறப்புக்குரியதாகி விட்டது வரம், சிறப்புக்குரியதாகி விட்டது இல்லையா. அப்படி சாபம் சிறப்புக்குரியதாகி விட்டது. என்ன பண்றது, பிரிவிலேஜா இருந்தா, சிறப்புக்குரிய இடத்துல இருந்தா பண்ற தப்பு கூட ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்கும். இப்படி அகலிகையினுடைய சாபத்தையே இவ்வளவு பெயர். நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து இந்த அகலிகை சாபத்தில் இருந்து நகர்ந்து விட்டேன். அதாவது விஸ்வாமித்ரர் சொல்லி இந்த சாபத்தினுடைய விளைவு பாருங்க, நாம் காலங்காலமாக ராமனை மிக அழகாக பேசுகிற வரிகளிலே நமக்கு கிடைத்த 2 வரிகள், மைவண்ண தரக்கி போரின் மழை வண்ண தன்னிலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இதை ரெண்டு அரக்கி கருப்பு கலர், அரக்கியும் கருப்பு வண்ணம், மை வண்ணத்து அரக்கி அப்படின்னு சொல்லியாச்சு. இவனு ராமனும் அதே மாதிரி கருப்பா தான் இருக்காரு, அவரை ஏதாவது ஒரு கலர்ல சொல்லியாகணும். கம்பன் பார்த்தா மழை வண்ண தன்னலே அப்படின்னு சொல்லியாச்சு. இது ஏதோ நீங்க வந்து கலர் டிஃபரன்சியேஷனுக்காகவோ கலர் டிஸ்கிரிப்ஷனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு நினைச்சா கம்பராமாயணம் படிக்கிறது அர்த்தம் இல்லாம போயிடும். மை என்பது பொய்க்கான, இருளுக்கான, இருட்டுக்கான, வஞ்சகத்திற்கான, கயமைக்கான வண்ணமாக பார்க்கப்படுகிறது என்பதாக உரையாசிரியர்கள் எழுதுகிறார். மை வண்ண தரக்கி போரின் வஞ்சினம் நிறைந்த, சூழ்ச்சி நிறைந்த, பொய்யே பேசி கொண்டிருக்கக்கூடிய, என தாடகை மாரிசன் சுபாகு இவங்கெல்லாம் ஒரே குடும்பம், அவங்க எல்லாருமே சாபத்தாலதான் அரக்கர்களாவே மாறுகிறார்கள். சாபத்தை உள்ள நுழைஞ்சு பார்த்தா எக்கச்சக்க சாபம் இருக்கும். ஆமா, அப்படி தாடகை வதத்தில் உன் மை வண்ணத்தை அரக்கின்னு சொல்லியாச்சு. மழை வண்ணத்து அண்ணல், மழையினுடைய குறியீடு நம்ம வான் சிறப்புக்கு தான் போனோம். எப்படி கைமாறி எதிர்பார்க்காமல் வானம் மழையை பொழிகிறதோ, அந்த மழையை தருகிற மேகத்தினுடைய மன்னனாக ராமனை இனம் காட்டுகிறார்கள். As you like it என்கிற ஷேக்ஸ்பியர் நாடகத்திலே ஒரு வசனம் வரும், Mercy should be spontaneous from heart without any external compulsion, like the heaven from like the rain from the heaven என்று. எப்படி வானம் வறண்ட பூமியை பார்த்தவுடன் இந்த வறட்சியை நீக்குவதற்கு மழையாக பொழிகிறதோ, அப்படி கருணை என்பது எந்த வகையான புற அழுத்தமும் இல்லாமல் வெளிவர வேண்டும் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னதை அறியாமலே கம்பன் அந்த மழைவண்ணத்து அண்ணல் என்கிற ஒரு வார்த்தையில் மெர்சி என்கிறமே, கருணை என்கிறமே, அந்த கருணையின் காட்சியாக நம்மளை நமக்கு ராமனை படம் பிடித்து காட்டுகிறான். ஆக அகலிகை வெறும் சபிக்கப்பட்டவள் இல்லை, அகலிகையினுடைய சாப விமோச்சனம். நான் இது ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எடுத்துக் கொள்ளுகிற இந்த ஏழு சாபத்திலே முழுமையான சாபம், அதாவது வழங்கியோர் பெறப்பட்டோர் சாப விமோச்சனம், அதற்கு பிறகு இந்தி வலை உங்கள் கையில் சேர்த்தேன் என்று சொல்லுகிற வரை எல்லாமே தி கம்ப்ளீட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முழுமையானது அகலிகை சாபம் மட்டும்தான். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது விராதனுடைய சாபம். விராதனுடைய சாபம், நான் இப்ப திருப்பி உங்களை வந்து இந்த ஹேண்டி கேமரா சொன்ன இல்லையா, கம்பன் பாட்டு எழுத கூட ஒருத்தர் வீடியோகிராஃபர் கூட வந்துகிட்டே இருக்கு, அவர் படம் பிடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்ப ஒரு விராதனுடைய அறிமுகப்படலத்துக்கு வரோம் நம்ம. அவன் காட்டுகிற பொழுதே ஒரு பெரிய சூலாயுதம், அந்த சூலாயுதத்துல 12 யாளி, 16 யானை, 48 எருமை மாடுகள் சொருகப்பட்டு இருக்கின்றன ஒரு சூலாயுதத்தில். வெறும் இந்த சூலாயுதத்தை மட்டும் அப்படி ஜூம் பண்ணி பார்க்கணும். அடுத்தது அப்படியே ஜூம் இன் பண்ணி வெளியில வரோம், பார்த்தா ஒருத்தன் கையில பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்ப இந்த யாலியும் யானையும் 16 48 எருமை மாடுகள் எல்லாம் கோர்க்கப்பட்ட ஒரு சூலாயுதத்தினுடைய பெரிய வடிவத்தை, ஒரு மிகப்பெரிய வடிவம் தாங்கி நிற்கிறது. அவன் யாருன்னா விராதன். இந்த விராதனுடைய, அதாவது கம்பருக்கு யாரையாவது வர்ணிக்கிறதா இருந்தா அவன் அரக்கனா இருந்தாலும் கூட அவருடைய கவி மேன்மையில அவனையும் தூக்கி உயர்த்தி பேசுறது. வெயிலும் கண்டு உளம் கதிர் குறைந்திட வய அந்த கண் மனம் தளரவே, அவனை பத்தி பேசுறார். வெயிலும் கண்டு உளம் கதிர் குறைந்திட, இவனை பார்த்தா வெயிலுக்கு கூட தன்னுடைய கதிர் தன்மை குறைவாயிடும், அப்படிப்பட்ட அனல் வாய்ந்தவன் இவன். வய அந்த கண் மனம் தளரவே, வய அந்த கண் என்பது யமன், இவனை பார்த்தா யமனுக்கு நடுக்க வந்துருமா. அப்படிப்பட்ட விராதன் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் ராமனையும் இலக்குமனையும் ஆரண்ய காண்டத்திலே இவன் பார்க்கிற பொழுது இவன் சொல்றான், தம்பி ரெண்டு பேரும் வில் ஏதோ வச்சிருக்கீங்க, சரி அப்படிக்கா நவுந்து போங்க, இந்த கூட அழகான பொண்ணு ஒருத்தர் இருக்கா அவளை அமிச்சு வை அப்படின்னு சொல்றான். காப்பி ஓட்டத்துல இப்படிதான் இருக்கு, வாலி தாங்கிய வழக்கையவர் வஞ்சனை அழா மீழ்தி எங்க அகழ்தி என்பது விளம்ப. வாலி தாங்கிய வழக்கை இருவர் அவங்களை பார்த்து, ராமனையும் இலக்குமனையும் பார்த்து, அதுக்கடுத்தது சொல்றான், ஆதி நான்முகன் என் ஆவி அகல் வரத்தின் பயனால், ஆதி நான்முகன் கொடுத்த வரத்தின் பயனால் என் ஆவி அகலேன் உயிர் தந்தனேன். அடடா போதிர் மாதிவளை உந்தி அந்த பொம்மநாட்டியே என் கூட அனுப்பு என்று விராதன் கேட்கிறான். ஏனென்றால் அவனுக்கு எது சப்போர்ட்டா இருக்குன்னு பார்த்தா, ஆதி நான்முகன் வரத்தில் என் ஆவி அகலேன், நான்முகன் கொடுத்த வரம் எனக்கு இருக்கிறது, ஆகவே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று விராதன் பேசுகிறான். பேசிய பிறகு விராதனுடைய எப்படி அகலிகையுடைய வரலாறிலே கால் துகள் பட்டதும் கால் துகள் கதுவ என்று பார்த்தோமே, அப்படி விராதனுடைய சாபமும் கால்பட்டே நிகழ்கிறது. சாப விமோச்சனம், பட்ட தன்மையும் உணர்ந்து படர் சாபம் இடமும் கட்டவன் பிறவி தந்த கடைக்கண் ஆன உடல்தான் விட்டு விண்ணிடை விளங்கினான். ராமனும் இலக்குவனும் அவனை மண்ணில் புதைக்கிறார்கள், புதைத்தவுடன் அவன் விண்ணிலே தோன்றுகிறான். அந்த விண்ணில் தோன்றிய காட்சி இருக்கிறது. அதை பார்த்து இந்த விராதனுடைய சிறப்புகள் என்னன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம தொடங்கினப்ப அம்மா ஒரு அழகான பாடல் பாடினார்கள் இல்லையா, வேதங்கள் உரைகின்ற உலகெங்கும் விரிந்தனவும் பாதங்கள் இவை எனின் படிவங்கள் எப்படியோ, இதை நமக்கு தந்தது விராதன். ஏன்னா வரம் கொடுத்தவனே நம்ம போற்றி புகழறோமா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா வரம் கொடுத்தவனே ஆணவம் தலைக்கு வந்துடும். ஆனா சாப விமோசனம் கொடுத்தப்பதான் நம்மளுக்கு அட்ரஸ் கிடைச்சிருக்கும், நம்ம யாருன்றது தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அதை பார்த்த உடனே இவன் பேசுகிறான், இவனும் காலால் பெருமைப்பட்டவன், இவங்க ரெண்டு பேரும் காலால் உந்தி புதைக்க அவன் விண்ணில் தோன்றுவான், அதனால்தான் அவன் பாதங்களுடைய பெருமையை பேசுகிறான். அந்த பாதங்களுடைய பெருமை அவன் மட்டுமா பேசினான், இன்றளவும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வேதங்கள் உரைகின்ற உலகெல்லாம் விரிந்தன, உன் பாதங்கள் இவை எனின் படிவங்கள் எப்படியோ என்று கம்பன் பாசுரம் பாடுவதற்காக விராதனை அழைத்திருக்கிறான். ஆக விராதனுக்கு வழங்கப்பட்டது வெறும் சாபம். இந்த சாபத்துல யார் சாபம் கொடுத்தானு நம்மளுக்கு தெரியாது, வரம் கொடுத்தவன் யாருன்னு தெரியுது, ஆனா சாபம் கொடுத்தவன் யார் என்பதற்கான முன்கதை விளக்கம் கம்பராமாயணத்தில் இல்லை. நீங்க வேற ஒரு காப்பி எங்களை படிச்சா இருக்கும், இருக்கிறது. ஆக கம்பராமாயணத்தில் விராதன் சாபத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு சாபத்தை விட அவன் பின்பாக பேசுகிற 16 பாசுரங்கள் விராதன் சாப விமோசனம் பெற்ற பிறகு இப்படி தொடர்ந்து இவனுடைய படிவங்கள் எப்படியோ என்று அவன் ராமனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிற பேசுகிற பாசுரங்களை தந்தது விராதனுடைய சாபம். நான் வந்து காப்பிய போக்கத்திலே தான் அந்த சாபத்தையும் எடுத்து போறேன். அடுத்தது விராதனுக்கு அடுத்தது அதே ஆரண்ய காண்டத்தில் இருக்கிற கவுந்தன் என்கிறோடைய சாபம். கவுந்தன் யார் அப்படின்னா, இவனும் விராதனை போலவே ஒரு மிகப்பெரிய அரக்கன். அவனையும் டிஸ்கிரைப் பண்ணி ஆகணும் இல்லையா, அரக்கர்களை முழுக்க அழகான அழகான தமிழில் பாடிய ஒரே கவிஞன் யார்னா கம்பன் தான். அசுரனை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அவனுடைய மைய அவனுடைய காய்ந்த மல சடைகள் கூட சூரிய கதிர் மாதிரி இருக்குது அப்படின்னு என்று பாடிய கம்பன். வெயில் சுடர் இரண்டினை மேறு மால் வரை குயிற்றியதாம் என கொதிக்கும் கண்ணினன். எப்படியாப்பட்ட கண் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, வெயில் சுடர் இரண்டினை ரெண்டு சூரியன் மேருமலையின் மீது பொருத்தப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. எயிற்றிடை கிடை இருகாதம் ஈண்டிய வயிற்றிடை வா எனும் மகர வேலையான். அவனுக்கு இந்த இவனுக்கு கவுந்தன் என்பவனுக்கு சிறப்பு என்னன்னா, வயிறு வாயில வயிறு இருக்கும், வயிற்றுல வயிற்று பகுதியில் வாய் இருக்கும். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க, இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. இன்னைக்கு பசங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான காலகட்டத்தில் வளரோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தந்தை மாமா சித்தி பெரியப்பா பெரியம்மா இவங்களுடைய பேர்லாம் கூட தெரியாத குழந்தைகளுக்கு போகோ டிவியில வர்ற கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருக்குல்ல உங்க வாயில நுழையாத அத்தனை கார்ட்டூன் கேரக்டருடைய பேரும் தெரியுது இல்லையா. அப்படி அதுல வர்ற கார்ட்டூன் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வாய் பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்குது அப்படி எல்லாம் இருக்கிறது. கவுந்தனுக்கு வயிற்றில் வாய் இருந்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. மேபி ஃபேண்டசி, ஆனா இது உண்மையாகவும் இருந்திருக்கலாம். இதை பேசுகிற கம்பன் சொல்றான், எயிற்று இடை கிடை இரு காதம், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் ரெண்டு காத தூரம் இருந்ததாம். அப்ப நான் பாத்துக்கிடுங்க வர்ணிப்பு, எயிற்று இடை கிடை இரு காதம் ஈண்டிய வயிற்றிடை வாய் எனும் மகர வேலையான். ஐம்பெரும் பாதகம் திரண்டு உயிர் படைத்த பண்பினன், பண்பு அவனை பேசுகிற பண்பையே ஐம்பெரும் பாதகம் திரண்டு உயிர் படைத்த பாதகன் என்று அவனை சொல்லி, அவன் ராமனும் லக்குவனும் அவனுடைய கையை அறிவதற்காக மேலே ஏறுகிற பொழுதே ராமனுடைய கைப்பட்டதுமே அவனுடைய சாபம் நீங்குகிறது. நீங்கிய உடனே அவனும் பாசுரம் பாடுகிறான். சாப விமோசனம் கொடுப்ப அளிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பரம்பொருளை பாடி புகழ்கிறார்கள். இன்றவனோ எப்பொருளும் எல்லை தீர் நல்லறத்தின் சான்றவனோ தேவர் தவத்தின் தனிப்பயனோ மூன்று கவளாய் முளைத்தெழுந்த மூலமோ தோன்றி அருவினையின் சாபத்துயர் துளைத்தாய் என்று மிக அழகாக தேவர் தவத்தின் தனிப்பயனாக விளங்கிய ராமனே என்று புகழ்ந்து பேசுகிறான் கவுந்தன். இதுக்கு மட்டும் இல்லை, இந்த சாப விமோசனம் அடைஞ்சாச்சு. இவன் ஒருவன் தான் சாப விமோசனம் வழங்கின பிறகு யார் சாப விமோசனம் வழங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்லது பண்றான். என்ன நல்லது பண்றான்? இந்த கவுங்களுடைய தரிசனம் ஆரண்ய காண்டத்தினுடைய கடைசியில கிடைக்கும் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் ராமன் என்ன பண்ணணும்ன்றதை இவன் தான் சொல்றான். அங்கு சுக்ரீவன் எங்க இருக்கிறான் என்பது ராமனுக்கு முன்னாடி தெரியாது. அப்படி வருகிற அப்படி தெரியாத சுக்ரீவனை எந்த திசையில் போனால் சுக்ரீவனை காணலாம் என்பதை கவுந்தன் மிக தெளிவாக சொல்லுகிறான். கதிரவன் சிறுவன் ஆய கனகவால் நிறத்தினானை எதிர் உற தழுவி நட்பின் இனிதமர்ந்து அவனின் நீண்ட பெருத்தோளினை நாடுதல் விழுமிது. கவுந்தன் தான் சுக்ரீவனை தழுவி நட்பு கொண்டு அவனுடைய நட்பால் நீ உன்னுடைய செயலை சாதித்துக் கொள்ள முடியும் என்கிற துருப்பு சீட்டை என்கிற ஸ்கீம் ஆஃப் ஆக்ஷனை என்கிற அடுத்த காப்பியத்திற்கான இப்ப நம்ம ரிலே ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாத்தீங்கன்னா அது நிறைய மறைத்து வைக்கப்பட்ட பொருள்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்டை ஒழிச்சு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அவரு கற்பகாம்பால் நகர் அப்படின்னு இருக்கும். அங்க போனீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் சீட்டு வச்சிருப்பார். அதுல பிரிச்சு பாத்தீங்கன்னா லஸ்கார்னு இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இருக்கிறது. அப்படி கவுந்தனிடத்திலே ஒரு சீட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அவன்தான் நீ சுக்ரீவனை தழுவி நட்பு கொண்டு அந்த காப்பியத்தினுடைய ஓட்டத்திற்கு கவுந்தனுடைய சாப விமோச்சனம் மிகப்பெரிய பயனாக இருக்கிறது. அடுத்தது நாம் வாலியினுடைய சாபத்தை பார்க்கிறோம். இந்த வாலியினுடைய சாபம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரொடெக்ஷன், அவ்வளவுதான். இது ஒரு ரெஸ்டைனபிள் ஆர்டர், யூ டூ ஆர் ஷுட் நாட் டூ அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வெறும் 144, அங்க போவாதப்பா, போனா அவ்வளவுதான். அது ஒரே ஒரு பாட்டின் மூலமாக இது எதுக்குன்றது, அதாவது சுக்ரீவன் எங்கேயாவது போய் அடைக்கலம் போகணும், ஆனா சரி அந்த இடத்துக்கும் வந்து வாலி வந்துட்டானா? வாலி வரமாட்டான்பா. எப்படி சொல்றீங்க? வாலி வந்தானா அவன் தலை வெடிச்சிரும், அது எப்படி நடக்கும்? அவன்தான் ராவணனையே வந்து வாலியில் கட்டி இழுத்தவன் ஆயிற்று. மதங்க முனிவருடைய சாபம் இருக்குது அப்படின்னா அப்ப வாலியும் பயப்படுறான், நம்மளும் பயப்படுறோம். அப்படியா, வரமாட்டானா? அப்ப நீங்கள் கேட்கிற அறிவாளித்தனமான கேள்விகளுக்கு இந்த சாபம் பதிலளிக்கிறது. முட்டி வான்முகடு செந்தலவி இம்முடை உடல் கட்டி மால்வரையை வந்து உறுதலும் கருணையான் இட்ட சாபமும் எனக்கு உதவும். யாருக்கு உதவும்? இது சுக்ரீவனுடைய கூற்று. அன்று வந்து உரு இவன் மாமிசத்தை கடித்து விட்டு தூக்கி போடுகிறான் வாலி, அது போய் மதங்க முனிவருடைய சாபத்தை சீரழித்து விடுகிறது, மதங்க முனிவருடைய தவத்தை அழித்து விடுகிறது. அந்த தவத்தை சீரழித்ததால் அவர் சாபமிடுகிறார். இந்த இடத்துக்கு வந்தனா இரளைமலை, இரளைமலை பகுதிக்கு வந்தனா கடத்திடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு என்ன வீரப்பனா? கிடையாது, வராது. வந்தனா தலை வெடிச்சிடும் என்கிற சாபத்தோடு எப்போதோ இட்ட சாபம் சுக்ரீவனுக்கு பயன்படுகிறது. அதை அவனே சொல்லுகிறான், இட்ட சாபமும் எனக்கு உதவும் என்று இயல்பினான் பட்டவா முழுவதும் பரிவினால் உரை செய்தான். ராமன் வந்து கேட்கிறான், நீ ஏமா இங்க இருக்க, இந்த எல்லையை தாண்டி ஏன் போக மறுக்கிறாய் என்கிற பொழுது அவன் இட்ட சாபம் எனக்கு உதவியாக இருப்பதால் இங்கே அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சாபத்தில் அடைக்கலம் தேடியவன் சுக்ரீவனாக இருக்கிறான். இதை பார்த்துவிட்டு நமக்கு இன்னும் இரண்டு பெரிய கதாபாத்திரனுடைய சாபம் இருக்கிறது. அதுதான் காப்பியத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கே காரணம். ஒன்று தயரதனுடைய சாபம், இரண்டு ராவணனுடைய சாபம். இந்த தயரதனுடைய சாபம் மிகப்பெரிய, இந்த ஒருவேளை இந்த சாபம் இல்லாமல் போயிருந்தால் வரம் இது ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நீங்க ஐயா காப்பிய வளர்ச்சிக்கு உதவியது வரமா சாபமா அப்படின்னு? ஏன்னா கைகேயி கேட்ட வரத்தனால காப்பியம் வளர்ந்துச்சா? இல்ல இதுக்கெல்லாம் முன்னமே ராவணனுக்கு தயரதனுக்கு கிடைத்த சாபம் சாபத்தால் இது நடந்ததா? நமக்கு பார்க்கும் போதெல்லாம் கைகேயை வந்து கைகேயின் கதாபாத்திரம் வந்து எப்படியாப்பட்டதுன்னா, இது வரைக்கும் யாரும் எந்த பெண் குழந்தையும் கைகேயின் பேர் வச்சதே கிடையாது. அப்படி மோசமான பேரா நம்ம மனசுல பதிஞ்சிடுச்சு. அகலிகை கூட வச்சிருக்கோம், நல்ல பேர் அது. அது மொழிமாற்றம் பண்ணி பார்த்தா ஹல்யா என்றால் குற்றம், அகல்யா என்றால் குற்றமற்றவள். அப்படி கைகேயிக்கு கூட மிக அழகான மந்தரை கூட அழகானவள் தான். நம்ம பிள்ளைகளுக்கு மந்தரை கைகேயின் பேர் இருக்கிறது. ஏன்னா அந்த காப்பியத்தினுடைய தன்மை நம்மளுக்கு என்னவா அவங்களை பண்ணி நம்மளுக்கு உருவகப்படுத்தி விட்டது என்றால் இவர்கள் கொடூரமானவர்கள். ஆனால் தயரதன் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது கோசலை இடத்திலே சொல்லுகிறான், நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாத. யாரு? தயரதன் சொல்லுகிறான், நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, எதுவும் நிக்காது. இப்படிதான் ஆரம்பிக்கிறானே அந்த பாட்டை. பொன்னார் வளையத்தோலான் காணோ புகுதல் தவிரான், என் ஆறுயிரோ அகலாது ஒழியாது. ராமன் காட்டுக்கு போறதை நிறுத்த முடியாது, தவிரான் என் ஆறுயிரோ அகலாது ஒழியாது. இது கோசலை கேள், முன்னால் ஒரு முனிவன் மொழியும் சாபம் உலதென்று அன்னால் உற்றதெல்லாம் அவளுக்கு அரசன் அறைவான். ஒரு முனிவருடைய சாபம் எனக்கு இதற்கு பின்னால் இருக்கிறது, ஆகவே இது எதையும் நம்மால் தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்ப சொல்றோம் நம்ம தடுப்பதும் சாபம்னு. கௌதம முனிவனுடைய சாபத்தை பற்றி பேசும்போது அம்பு விட்டா தடுத்துடலாம், ஆனா சாபம் விட்டா தடுக்க முடியுமா? அதனாலதான் தடுப்பதும் சாபம் என்று சொன்னார். அப்படி முன்னால் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் உள்ளது என்று அன்னால் உற்றதெல்லாம் அவளுக்கு அரசன் சொன்னான். என்னன்னு சொன்னா, ஆனா கதையை சொல்லிட்டு வரோம். சிரவணன் தண்ணீர் முள்ளவன் தான், சப்தவேதி முறையிலே அம்பு விட்டேன், அது யானை தண்ணீர் குடிப்பதாக நினைத்தேன், ஆனால் அதற்கு பின்பாக ஒரு சிறுவன் இருந்தான், அந்த சிறுவன் என் அம்பு பட்டு மாண்டு போனான். இதுல தெரியாம பண்ண அப்படின்றத இவனும் ஒத்துப்பான், சிரவணனும் ஒத்துக்கொள்வான். அருமாமகனே புனல் குண்டு அகழ்வான் வருமாறு அரியேன் பெருமா கனை விட்டிலும் புவி மீது அலறி புரள. மகனை தண்ணீர் கொண்டு வருவதற்காக அனுப்பி இருந்தார்கள், அறியேன் அது தெரியாம பெரு மா கனை விட்டிடலும் புவி மீது அலறி புரள. அவன்கிட்ட போன உடனே அவன் காலில் விழுவான் தயருது. காலில் விழுந்து கேட்பான், அந்த அவன் சிரவணன் பேசுகிறான், இரு குன்றனைய புயத்தாய் இவம் என்று உணராது எய்தாய். இது தப்புன்னு தெரியாம நீ அம்பு எய்திட்ட, உருகும் துயரம் தவிர. என்னமே இந்த கம்பராமாயணத்துல எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க. அம்பு பட்டு இருக்கிறவன் பேசுகிறான், உருகும் துயரம் தவிர. நீ எதுக்குப்பா கவலைப்படுற? அவன் சொல்றான் அடுத்த வார்த்தை, நீ உருகும் துயரம் தவிர நீ ஊழின் செயல் இது. இதுக்கு பின் இப்படி வால் பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா இவனுக்கு சாபத்துல வந்து பார்த்தா சிரவணன் இருக்கிறான். சிரவணன் சொல்லுகிறான், நீ கவலைப்படாத, இது எனக்கான ஊழன்றான். அவனுக்கான ஊழல் என்னன்றத நம்ம போய் பாடணும் திருப்பி. ஆக உருகும் துயரம் தவிர நீ இது ஊழின் செயல் இது என்று சிரவணன் சொல்லுகிறான். இது தயகந்தனுக்கு மனப்பேர்ச்சி தருவதற்காக சொல்லப்பட்ட மொழி என்று எடுத்துக்கொண்டு ஆராய்கிறோம். பொறுத்தே அருள் என்னை இருத்தால் சென்னி புனைந்தான் தயர்தன். சிரவணனுடைய கால்களே விழுந்து பொறுத்தே அருள் என்று கேட்கிறான். இந்திரன் மாதிரி ஆள் அனுப்பி பாவ விமோசனம் கேட்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில் அவன் தான் வந்து பிரம்மனை பமிச்சான், என்னை மாத்துங்க அப்படின்னு எனக்கு சாபம். அப்படி இல்லாமல் இவனே உடனடியாக காலில் விழுந்து கெஞ்சுகிறான். அவன் உடனே என்னுடைய அப்பா அம்மாவிடத்திலே கொண்டு சேர் என்று சொன்னவுடன் இதில் ஒரு அழகான வரி, மிக அதாவது பெரியவங்க பெரியவங்க தான் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி என்னுடைய சீனியர்ஸை பார்த்துலாம் சொல்லுவோம். ஏன்னா என்னதான் சட்டம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, அது வரும்போது நாங்களாம் தோத்துடுவோம். சட்டம் தெரிஞ்சிருக்கணும், பேப்பரை பார்க்கணும், இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு சீனியர் அட்வொகேட் தான் பண்ண முடியும். எங்களுக்கு சட்டம் தான், ஐயா காந்தி ஐயா இருக்கிறாங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று ஐயா வந்தமைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வயதுக்கு அவருடைய அனுபவத்திற்கு நான் எல்லாம் 6 வருடம் கூட பூர்த்தி செய்யாத இளம் வழக்கறிஞர்களே மிக இளையவன் சிறியவன். அப்படி என்னுடைய அழைப்பையும் ஐயா ஏற்று வந்திருக்கிறார்கள். ஆன் யுவர் லெக்ஸ் சிந்திக்கிற திறமை யாருக்கான சீனியர் அட்வகேட்ஸ் இருக்கு. அப்படி சிரவணனுடைய தாய் தந்தை இடத்திலே போனவுடன் சிரவணனுடைய அப்பா சுலசேனன் சொல்லுகிறார், கண்ணுள் மணி போல் மகவை இழந்து உயிர் காதலியா உன்னை எண்ணி இருந்தால் உலகோர் என்ன என்று உரைப்பர். இந்த ஐயத்தன் கேட்கிறான், உங்க மகன் இறந்துட்டான், நான் மகனாக இருக்கிறேன், நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று. அந்த அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் ஏதாவது சொல்ல முடியுதான்னு எனக்கு தெரியல. கண்ணுள் மணி போல் மகவை இழந்து உயிர் காதலியாய் உன்னை எண்ணி இருந்தால் உலகோர் என்ன என்று உரைப்பர். என் கண்ணில் மணியாட்டம் இருந்த மகனை இழந்துட்டு சாப்பிடுறதுக்காக என்ன உயிர் வாழுன்னு சொன்னனா நான் அப்புறம் எதுக்காக இருக்கணும், இந்த உலகம் என்ன எப்படி பழிக்கும் என்று அவருடைய தந்தை பேசிவிட்டு விண்ணின் தலை சேருதும். உடனே டிட்டர்மைண்ட் அதெல்லாம், இதுக்கு மேல உயிர் வாழ மாட்டோம். விண்ணின் தலை சேருதும் யாம் எம் போல், இங்கதான் சாபம் வருது, எம் போல் விடலை பிரிய பண்ணும் பரிமா உடையாய் அடைவாய் படர்வான். எம் போல் விடலை பிரிய, இந்த வார்த்தை இங்கே விடலை இறக்க என்று ஆபத்தில் சொல்லி இருந்தால், அவசரப்பட்டு சபித்திருந்தால், விடலை இறக்க என்று சொல்லி இருந்தால் வார்த்தையற்று நிற்கிறோம். விடலை பிரிய என்றார்கள். அதனால்தான் ராமன் பிரிந்து காட்டுக்கு போனான். என்ன மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நடந்த மாதிரி சோகம் நடக்கணும்னு சொல்லிட்டு, அந்த சோகத்திலையும் தன்மை குறைவா சாபம் கொடுக்கிற பொழுதும் மிக சிந்திச்சு. பெரியவங்க பெரியவங்க தான் இல்லையா? அப்படி கண்ணின் மணி போல் மகனை இழந்த போதும் தன்மை இழக்காத அந்த பெற்றோர்களிடத்திலே மீண்டும் ராவணன் தன்னுடைய தலையை வைத்து என்னை மன்னித்தருள்க என்று கேட்கிறான். ஆனாலும் தயரதனுக்கு இதெல்லாம் கோசலை கிட்ட சொல்லிட்ட அப்புறமா ஒரே இதையா நீ அவ கேட்பா இல்லையா, மனைவிமார்கள் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க, அப்பயே நீ ஏதாவது ஒரு சாம விமோசனம் கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு கூட இருந்த கைகைக்கு சாரி கோசலை கேட்டுருவாளோன்னு சொல்லிட்டு இவனே அடுத்த பாடல கேட்க சொல்றான், நான் அப்ப ஏன் சாப விமோசனை கேட்கலன்னா, சிந்தை தளர் ஒரு அயர்கள் சிறிதும் இளனாய் இன்சொல் மைந்தன் உலன் என்றதனால் மகிழ்வோடு. இப்படி நடக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியோட நான் வந்துட்டேன் சாப விமோசனை கேட்கல. ஏன்னா இவன் நம்மளை பத்தி நம்ம மனைவி மாதிரி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். துருவி துருவி துருவி துருவி அவன் டெத் பெட்ல இருக்கான், டெத் பெட். ஏன்னா நான் தயரங்கனை பத்தி பேசும்போது மனைவி மாறுகள்னு சொல்லலாம். என்றதனால் மகிழ்வோடு இவன் வந்தனால் அந்த முனி சுற்றமையும் அண்ணல் வனம் புகுவான் என்ற உயிர் வீழ்தலும் இறையும் தவறாது என்றார். இது நடந்தே தீரும், நீ கவலைப்படாதே என்று கோசலைக்கு இதற்கு பின்னால் இருந்த சாபத்தை சொல்லி கைகேயினுடைய வரங்களால் இது நிகழ்ந்தது என்று வரலாறு பதிவு செய்துவிட போகிறது. அம்மா இது என்னுக்குடைய சாபம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் வந்து 1122 குறளில் அழகாக சொல்லுவார். இந்த எப்படி இருக்கணும் கணவன் மனைவி அப்படின்னா, கண்டறியாதவன கண்டேன் அப்படின்னு சொல்லி சோ சத்தியசீலன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதுல இந்த குறளுக்கான விளக்கத்தை பற்றி பேசுகிற போது, வீட்டு வாசப்படியில ஒரு கண்ணாடி ஜாடி வச்சிருக்கீங்க, அத வீட்டு தலைவன் வரும்பொழுது கால் இடறி அது வந்து கண்ணாடி உடஞ்சிடுச்சு, அந்த ஜாடி உடஞ்சிடுச்சு. உடனே அங்கிருந்து யாரு வந்துட்டீங்களா, வந்து போதே உடைச்சிட்டு வருவீங்க, தெரியாதா இன்னைக்கு என்ன உடைச்சிங்க என்று மனைவி கேட்டால் அந்த குடும்பம் குடும்பமா இருக்குமா? ஏங்க பார்த்து வரணும், நான் தான் வச்சிருக்கணும், சரியா நான் வைக்கல, சரி நீங்களும் எப்படி பார்த்துருக்க முடியும், மாலை நேரம் வேற, சரி வாங்க என்று தன்னுடைய தவறாக ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்கு தான் தான் காரணம் என்று யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த தன்மை இருக்கிற வீடுகளில் குடும்பங்களில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பதற்கு தயரதனுடைய குடும்பம் மிக சிறந்த சாட்சியாக இருக்கிறது என்று முனிவன் கைகேயி காரணம் கிடையாது நான் தான் காரணம் என்று கைகேயினுடைய காரணத்தை தயரதன் தன்னதாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அடுத்தது ராவணனுடைய சாபத்தை பார்க்கிறோம். ராவணனுடைய சாபம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு பிரம்மனுக்கு பூ கொய்து போகிற ஒரு பெண், அவளை வலுக்கட்டாயமாக ராவணன் அழைக்க அவள் பிரம்மனிடத்தில் போய் குற்றம் சாட்டுகிறாள், இப்படியாக ராவணன் நடக்கிறான் என்றதும் பிரம்மன் சாபம் விடுகிறான், நீ இனிமேல் எந்த பெண்ணையாவது அவளுடைய அனுமதி இல்லாமல் தொட்டால் உன்னுடைய தலை வெடிக்கும் என்பதாக அவனுக்கு சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தை, இரண்டு சாபங்கள் அவனுக்கு உண்டு, இதில் ஒரு சாபம் இந்த சாபம். அன்னவன் தனிமகள் அலரின் மேல் அயன் சொன்னது ஒரு சாபம் உண்டு. உன்னை தும்மதி நண்ணுகள் தீண்டு மேல் நடுகும் கூற்று, கூற்று வந்து சேரும் உனக்கு இறுதி வாய்க்கும் என்று அன்று பிரம்மன் சொன்ன சாபத்தால் தான் சீதையை எந்த சேதாரமும் இல்லாமல் அவளை அசோகவனத்திலே காப்பாற்றி வைத்திருந்தான் ராவணன். இந்த யாரிடம் அறிமுகம், யார் மூலமாக அறிகிறோம் என்றால், நமக்கு திரிசடை சொன்னதாக அனுமன் ராவணுக்கு சொல்லுவான். அப்படி திரிசடை வாயிலாக சொல்லுகிறான், அவதான குலப்பெண், அவளுக்குதான் ராவணன் சொந்தக்காரன், அவளுக்குதான் தெரிஞ்சிருக்க முடியும், அதனால் அவள் மூலமாக சொல்லுகிறான் அவனுக்கு அப்படி ஒரு சாபம் உண்டு, ஆகவே வருத்தப்பட வேண்டாம், சீதைக்கு எதுவும் நடந்துராது என்று ராமனுக்கு அனுமன் சொல்லுகிறான். நான் இந்த சாபங்களுடைய வரிசையில் இருந்து மீறி ஒரே ஒரு வரத்தை காரணமாக காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அந்த வரம் எதுவென்றால் இரணியனின் வரம். இரணியன் பெற்ற வரம் நமக்கு மிக அழகாக தெரியும், நாம் மிக ரசித்து படித்த வரங்களிலே அதுவும் ஒன்று. இரணியனுடைய வரலாறு கம்பனே வலுக்கட்டாயமா எழுத்து பாடியவன், அந்த இரணியன் வரலாறு இல்லாமல் போனால் கூட கம்பராமாயணத்தை முழுமையாக படிக்க முடியும். ஆனால் விபீஷணன் தன்னுடைய அண்ணனுக்கு தீங்கு நேரும் இப்படிலான பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக தீங்கு நேரும் என்பதற்கு காரணமாக விபீஷணன் இரணியனுடைய வரலாறை கும்பகர்ணனுக்கு மன்னிக்க வேண்டும், ராவணனுக்கு சொல்லுகிறான். அது என்ன வரம்? நீரின் சாகிலன் நெருப்பினும் சாகிலன், நிமிர்ந்த மாறுதத்தினும் மண்ணினும் மற்றவரினும் மாளான், ஓரும் தேவரும் முனிவரும் பிறர்களும் உரைப்ப சாரும் சாபமும் அன்னவன் தன்னை சென்று சாரா. ஓரும் தேவரும் முனிவரும் பிறர்களும் உரைப்ப சாரும் சாபமும் அன்னவன் தன்னை சென்று சாரா. இவர்கள் சொல்லுகிற சாபம் கூட என்னை வந்து சேராது, இப்படி ஒரு வரம் மட்டும் கிடைச்சிட்டா கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், கம்ப்ளீட் வாழ்க்கையில இறுதியே கிடையாது. அதனாலதான் அவங்க ஆணவத்தில் இருந்தாங்க. ஓரும் தேவரும் நீரின் சாகிலன், நெருப்பினும் சாகிலன், நிமிர்ந்த மாறுதத்தினும் மண்ணினும் மற்ற எவரினும் மாளான், முடிஞ்சு போச்சு, சாவு கிடையாது, வேற யாராவது இந்த சாபத்தை மாத்திட்டாங்கன்னா. அப்படி அப்சல்யூட் பண்ணியாச்சு இந்த ஆர்டர். எப்படி அப்படின்னா, ஓரும் தேவரும் முனிவரும் பிறர்களும் உரைப்ப சாரும் சாபமும் அன்னவன் தன்னை சென்று சாரா என்று. ஆக இவனுக்கு சாபமே கிடையாது என்கிற வரத்தை வாங்கி வந்தவனாக இரணியன் இருந்தான். ஆனால் ஒன்றே ஒன்று, அவனுக்கு ஆணவம் அதிகமாக போது அவனுக்கு முடிவை தேர்ந்தது. முடிவு தானாக தேடிக்கொண்டான். நான் என்னுடைய உரையை இப்படி முடிக்கிறேன். எல்லோரும் வரமும் சாபத்தோடும் பிறந்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி டிசையர் மேனேஜ்மெண்ட், ஆசை மேலாண்மை நமக்கு உள்ளாக இருந்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்குது என்கிற ஆணவம் வருகிற பொழுது சாபமே சென்று சாராது என்கிற வரம் வந்தவனை கூட ஆணவம் சாபமாக மாறுகிறது. யாரும் சபிக்கவே வேணாம், நம்ம உள்ள இருக்கிற ஆணவமே கொண்டுடும். ஆக யார் ஒருவர் ஆசை மேலாண்மையால் ஆணவம் இல்லாமல் வாழ்கிறாரோ அவர்களுக்கு எல்லா வரமும் எய்தும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் இந்த மழைவண்ண தன்னலை பற்றி பேசினேன். இப்ப சமீபத்தில் இந்த காவிரி வழக்கு நீ உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது நமக்கு வந்து 14 TMC நம்ம தண்ணி கேட்கிறோம், 2.44 தான் கொடுப்பேன்னு சொன்னேன். அதற்கு அனில் தவான் என்கிற ஒரு வழக்கறிஞர் கர்நாடகத்திற்காக பேசுகிற பொழுது, நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்று சொன்னார். அதே அவர் சொன்னார், Even they will not satisfy if the God passes an award. கடவுளே வந்து இத்தனை டிஎம்சி தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூட இவர்கள் கேட்க மாட்டார்கள் போல என்று அவர் சொன்னதற்கு ஜஸ்டிஸ் லோதா ஒன்று சொன்னார், They will satisfy if the God gives them rain என்று. கடவுள் மழையாக மாறி வந்தால் எல்லாவற்றையும் மாறும், எல்லா வறட்சியும் தீரும். ஆகவே மழைவண்ண தன்னலை இந்த கோடையினுடைய தொடக்க காலத்திலே நாம் ஒரு சாப நிகழ்ச்சியில் வரமாக தரிசித்திருக்கிறோம். அப்படி மிக அருமையான இந்த நிகழ்வை இந்த சிறியவனுக்கு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்து என்னுடைய வளர்ச்சியில் மனுவனுவாக பங்கேற்றிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய பொற்பாதம் கமலம் தொட்டு ஏற்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.